காக்கை சிறகு நீளே நந்தலா. காக்கை சிறகு நீளே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்ற பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நந்தலாலா இசை குதடா நந்தலாலா. கேட்கும் மொழியில் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசை குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தார் நந்தலாலா நந்தலாலா. விரலை வைத்தார் நந்தலாய, தீக்குள் விரலை வைத்தார் நந்தலாய, தீக்குள் விரலை வைத்தார் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடால், தீக்குள் விரலை வைத்தார் நந்தலாலா, நிந்தை தீண்டும் இன்பம் தோன்றுதடான, காக்கு சிறகினிலே நந்தலாலா, நின்ற கரிய நிறம் தோன்றுதையே நந்தயலா, காக்கச்சிறகினிலே நந்தலாலா, நந்தலாலா, நந்தலாலா, நந்தலாலா, நந்தலாலா, நந்தலாலா, நந்தலாலா.